تعالی وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الطلاق مرتان فيمساكم بمعروف او تصريح باحسان صدق اللہ العظیم. وقال نبینا علیہ الصلوۃ والسلام ثلاث جدہن جد وحزلہن جد الطلاق والنکاح والرجعۃ او کما قال علیہ الصلوۃ والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இந்த மாபெரும் நியமத்தாகிய ஷரியத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக, நம்முடைய வாழ்வியல் மார்க்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய இந்த வாழ்வியல் நெறி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான இடையூறுகளுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீர்வாக அமையும் என்ற சுபச்செய்தியோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்று உலகிலே அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் மட்டும்தான், மற்ற எந்த சமயத்தை சார்ந்தவர்களும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் எதிர்நோக்காத அளவுக்கு மிகப்பெரிய சவால்களையும், மிகப்பெரிய விமர்சனங்களையும், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் நாம் சுமக்க வேண்டிய, எதிர்நோக்க வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். எந்த விதமான வழிகாட்டுதலும், எந்த விதமான நேர்வழியும், எந்த விதமான சொல்யூஷனும், தீர்வும் அல்லது வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமுமே இல்லாமல் ஏதோ இத்து போன தத்துவங்களை கொண்ட மார்க்கங்களை, மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு அற்புதமான வாழ்க்கையை மேற்கொள்பவர்களைப் போலவும், அற்புதமான தீர்வையும் அற்புதமான லட்சியத்தையும் கொண்ட தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமான விமர்சனங்களையும், ஏராளமான எதிர்கேள்விகளையும், ஏராளமான பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் நாம் ஆளாகியிருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் சகோதரர்களே, பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக, நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு ஒரு வழியாக அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்தானோ, அந்த தீர்வை நாம் முழுமையாக பின்பற்றவில்லை என்பதுதான் நம்மை நோக்கி எதிர்நோக்கி வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும், எதிர்நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கும் முதல் காரணமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத்தந்த இந்த வாழ்வியல் நெறியை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தந்த இந்த வாழ்க்கை பாதையை நாம் முழுமையாக பின்பற்றவில்லை. முஸ்லிம்களாகிய நாம் முழுமையாக பின்பற்றி அதன் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய தீர்வை நாம் அனுபவிப்பதை, அல்லாஹ் இந்த உலகமே சிக்கலிலும் இன்னலிலும் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீர்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய அந்த தீர்வை ஏற்று அதனுடைய இன்பத்தையும் அதனுடைய பலனையும் அனுபவிப்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நாம் பின்பற்றுவதில்லை. அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வசதிக்கேற்றவாறெல்லாம் வளைத்து நிலைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நமக்கேற்றவாறு ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிக் கொள்கின்றோம். அதன் விளைவாக நாம் என்ன பலனை அனுபவிக்க வேண்டுமோ அந்த பலனை நாம் அனுபவிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக என்ன அற்புதமான விளைவை நாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்த பலனை நாம் அனுபவிப்பதில்லை. அதனால் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. இதனால் இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் மீதும், இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் மீதும், குறிப்பாக இஸ்லாத்தினுடைய ஷரியத்தில் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஷரியத்தின் மீதும் எதிரிகளுடைய பார்வையும், எதிரிகளுடைய விமர்சனங்களும், எதிரிகளுடைய கடும் கோபமும் வேகமாக வருகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களை முழுமையாக நாம் பின்பற்றி அதனுடைய பலனை முழுமையாக நமக்கு அனுபவிக்க தெரியவில்லை. அதுதான் முக்கியமான காரணம். இல்லை என்றால் சகோதரர்களை, நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தின் மீது வரக்கூடிய விமர்சனங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை நோக்கி வீசக்கூடிய அம்புக்கணைகளை பார்க்கின்றோம். குறிப்பாக ஷரிய சட்டத்திலே, அதிலும் குறிப்பாக பெண்களுடைய சட்டத்திலே, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இஸ்லாம் பெண்களுக்கு கொடுமை விளைவிக்கின்றது. இஸ்லாம் பெண்களுக்கு நியாயம் வழங்குவதில்லை. இஸ்லாமிய பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. அவர்கள் கொடூரப்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற இந்த மோசமான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கத்திய உலகங்கள், யகுதி நசாராக்களுடைய உலகங்கள் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மக்களின் மீதும் சுமத்தி, அதன் மூலமாக இஸ்லாம் என்பதே பெண்களுக்கு எதிரான ஒரு மார்க்கம், ஒரு கொடூரமான மார்க்கம் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டத்திலே பெண்களுக்குள்ள சட்டம் என்ன, ஆண்களுக்குள்ள சட்டம் என்ன, பெண்களுக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஆண்களுக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை புரிந்து நாம் அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணாததால் அந்த ஷரியத்தினால் என்ன பலன் இந்த சமுதாயத்திற்கு விளைய வேண்டுமோ அந்த பலனை நாம் அனுபவிப்பதில்லை. அதனால் எதிரிகள் பார்த்து இஸ்லாமிய பெண்கள் மீதும், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் அவர் அவதூறு குற்றச்சாட்டுகளை தினம் தினம் எரியக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு பிரபலமான பெண்மணி, முஸ்லீம் பெயர் தாங்கிய ஒரு பெண்மணி, அவர் தான் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும், ஆனால் அவருடைய ட்ரெஸ் கோடிலோ அவருடைய வாழ்வியல் கலாச்சாரத்திலோ ஒருபோதும் நாம் இஸ்லாத்தை பார்த்ததில்லை. போன எலெக்ஷனில் தேர்தலில், திருவள்ளிக்கேணி தொகுதியில் தேர்தலில் நின்றபோது கூட ஒவ்வொரு கோயில் கோயிலாக ஏறி சென்று சாமி கும்பிட்டு விட்டு தான் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இப்படிப்பட்டவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, தான் ஒரு முஸ்லீம் என்பதை காட்டிக்கொண்டு, முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாத்திலே சுதந்திரம் இல்லை, ஆகவே முஸ்லீம் பெண்களுக்கு இஸ்லாமிய அடிப்படை சட்டத்திலே வந்து பெண்களுக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு முறையான உரிமை இல்லை, ஆகவே ஒட்டுமொத்த முஸ்லீம் பெண்கள் சமுதாயத்திற்கு நான் தான் ஒரே ரெப்ரஸன்டேட்டிவ் என்பதை போன்று தன்னைத்தானே அவர் கருதி கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார். என்ன பதிவு? அவர் எந்த தைரியத்திலே அல்லது எந்த திமிரிலே, எந்த ஆணவத்திலே அந்த வழக்கை பதிவு செய்தாரோ தெரியவில்லை, ஆனால் அந்த வழக்கு முழுக்க முழுக்க ஷரியத்திற்கு எதிரான, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிரான வழக்கு என்பது மட்டும் நியாயமான நிச்சயமான உண்மை. அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக, ஷரிய சட்டத்திற்கு எதிராக, குறிப்பாக இந்தியன் லாவில், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் பர்சனல் லா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டத்திற்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றார். என்ன வழக்கினுடைய சாராம்சம் என்று நாம் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். வழக்கினுடைய சாராம்சம் என்ன? தலாக் என்ற பெயரிலே முஸ்லீம் ஆண்கள் பெண்களுக்கு அநீதம் இழைக்கின்றார்கள். இஷ்டப்படி தலாக் தலாக் தலாக் என்று சொல்லிட்டு போயிடுறா. அந்த தலாக்கை காசிகளாக இருப்பவர்கள் அவர்களும் அங்கீகரித்து இவர் சொன்ன தலாக் வேலிட் தான் என்று ஃபத்வா கொடுத்து விடுகின்றார். ஆகவே அந்த தலாக்கு சொல்லும் உரிமையையும் காசியுடைய உரிமையையும் பறித்து தலாக் ஒரு ஆண்மகன், ஒரு பெண்ணை, முஸ்லீம் ஆண்மகன் ஒரு முஸ்லீம் பெண்ணை தலாக் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டின் மூலமாக தங்களை தலாக்கை பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போன்று முஸ்லீம் ஆண்களும் கோர்ட்டுக்கு வந்துதான் தங்களை தலாக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று ஒரு பைத்தியகரத்தனமான வாதத்தை அந்த பெண்மணி வழக்கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவனுக்கு தெரியும் ஆணுக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பெண்ணுக்குள்ள உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஆணுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, பெண்ணுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அனைத்தும் படைத்து அவனுக்கு தெரியும். அதனால்தான் திருமணம் என்ற ஒரு உறவின் மூலமாக, திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு நீண்டகால உறவையும் ஒரு நீண்டகால பாசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த திருமண முறிவு என்ற ஒரு சட்டம் வரும்பொழுது அந்த திருமண முறிவு என்ற உரிமையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். ஏனென்றால் படைத்தவன் அவன் தான், சட்டத்தை இயற்றியவன் அவன் தான். அந்த சட்டத்தை இயற்றிய ரப்புல் ஆலமீனே அந்த சட்ட முறிவுக்கு வழிவகை என்ன என்பதையும் தன்னுடைய திருமறையின் மூலமாக தெளிவாக சொல்லிவிட்டான். உதாரணமாக இன்று இருக்கக்கூடிய இந்திய திருமண சட்டப்படி ஒரு இந்துக்களாக இருக்கட்டும் அல்ல மற்றவர்களாக இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்குள் மன முறிவு ஏற்பட்டு விடுகின்றது, அவர்களுக்குள் வாழ விரும்பவில்லை என்பது ஒரு யதார்த்தமான விளைவு. திருமணம் என்றால் காலம் முழுவதும் கட்டி காத்தான் ஆக வேண்டும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற பைத்தியகரத்தனமான சட்டத்தை எந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லா உலகத்திலும், எல்லா மதத்திலும், எல்லா சட்டத்திலும் திருமணம் என்று ஒன்று வந்துவிட்டால், மேரேஜ் ஆக்ட் ஒன்று இருந்தால் அதில் டைவர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. ஷரியத்திலே மட்டும் தலாக் இல்லை, உலகத்திலுள்ள எல்லா சட்டங்களிலும் எல்லா மதங்களிலும் எல்லா அமைப்புகளிலும் எப்படி மேரேஜ் ஆக்ட் ஒன்று இருக்கிறதோ அதே போன்று டைவர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. திருமணம் என்று வந்தால் அங்கே தலாக்கம் என்பது தவிர்க்க முடியாதது, டைவர்ஸ் என்பது தவிர்க்க முடியாதது. எல்லா திருமணங்களுமே நீண்ட காலத்திற்கு இருந்துதான் ஆக வேண்டும். சொர்க்கம் என்பது, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது, ஆகவே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற சட்டத்தை எந்த மதமும் ஏற்றுக்கொள்வதில்லை, எந்த சட்டமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிற மனிதர்களால் இயற்றப்பட்ட கழிசலை சட்டங்களுக்கெல்லாம் எதிராக அற்புதமான ஒரு சட்டத்தை ரப்பல் ஆலமீன் தன் தரப்பிலிருந்து வழங்கினார் இந்த உலகத்திற்கு. தன் தரப்பிலிருந்து எப்படி திருமணம் முடிக்கின்றது, சேர்ந்து வாழ்கிறார்கள், அவர்களுக்கு பிரிவினை என்று ஏற்பட்டு, தலாக் என்று ஏற்பட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றான். அதை பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்தியன் சட்டத்தில் என்ன இருக்கின்றது, ஒரு இந்து மனத்தம்பதியோ அல்லது மற்ற ஜாதியை சார்ந்தவர்களோ மதத்தை சார்ந்தவர்களோ பிரிய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவர்கள் கோர்ட்டுக்கு தான் செல்ல வேண்டும், நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் ஒரு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண வேண்டும். அந்த டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி அந்த நீதிபதியாக இருப்பவர் தான் ரெண்டு பேரையும் விசாரித்து இவர் தீர்ப்பு வழங்க வேண்டும், நீங்கள் சேர்ந்து வாழலாமா அல்லது டைவர்ஸ் பெறலாமா விவாகரத்து பெறலாமா என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, நடைமுறை இருக்கின்றது. இந்த நடைமுறையினால் என்ன விளைவு ஏற்படுது என்று பார்க்கும்போது சகோதரர்களே, ரெண்டு பேரையும் கணவன் மனைவியும் நீதிபதி விசாரிப்பார். கணவனிடத்தில் கேட்பார், உனக்கு ஏன் இந்த மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்பல? அவனுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு மனசு ஒத்து வரல, இந்த மனைவி இந்த பெண்ணோட வாழ்றதுக்கு எனக்கு மனசு ஒத்து வர மாட்டேங்குது, அதனால எனக்கு தயவுசெய்து டைவர்ஸ் கொடுங்க என்ற காரணம் சொன்னால் உலகத்திலே எந்த நீதிமன்றத்திலும் உங்களுக்கு இந்த டைவர்ஸ் கிடைக்காது. எனக்கு மனசு பிடிக்கல, சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அதனால என்னை விட்டுருங்க என்று ஒரு ஆண்மகன் போய் சொன்னால் உலகத்திலே எந்த நீதிமன்றத்திலும் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது, தலாக் கிடைக்காது. எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அங்கே காரணம் கேட்கும், காரணம் சொல்லு, சரியான காரணம், சரியான காரணம் சொல்லு. காரணம் யோசிப்பான், என்ன காரணம் சொன்னா டைவர்ஸ் கிடைக்கும், சட்டத்தை எடுத்து பார்ப்பான். என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருந்தால் ஒரு கணவன் ஒரு மனைவியிடத்திலிருந்து டைவர்ஸ் பெறலாம் என்று பார்க்கும் பொழுது அதில் உயர்ந்த காரணம் அடல்ட்ரி, உயர்ந்த காரணம் அடல்ட்ரி, அதாவது இந்த பெண் ஒரு தவறான நடத்தி கொண்டவள், என்னை தவிர இன்னும் பல ஆண்களுடன் தவறான தொடர்பு வைத்திருக்கிறாள், ஹராமான இல்லீகல் கனெக்ஷன் வைத்திருக்கிறாள் என்ற காரணம் தான் உயர்ந்த காரணம் என்பதால் ஒரு ஆண் மகன் எடுத்தவன என்ன சொல்லுவான், இந்த பெண்ணோட ஏம்பா வாழ விரும்பல, காரணம் சொல் என்றால் இவள் வேற ஆணோட தொடர்பு இருக்கின்றது, இவள் நடத்தி கெட்டவள் என்று அந்த காரணம் சொன்னால் தான் அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கும், அந்த காரணம் சொன்னால் தான் டைவர்ஸ் கிடைக்கும். அப்போ அதற்கான என்ன பண்ணுவான், ஆதாரங்களையும் அதற்கான வழிவகையும் ஜோடித்து அவனோட ஃபோன் பேசினா, இவனை பார்த்து சிரிச்சா, அவன்கிட்ட பீச்சில் போனா, இவனோட பைக்கில் போனா என்ற காரணங்களை சொல்லி மற்ற ஆண்களோட தொடர்பு இருப்பதால் எனக்கு டைவர்ஸ் என்று கேட்கும் பொழுது இந்த காரணம் சட்டப்படி வலுவான காரணம் என்பதால் கோர்ட் டைவர்ஸ் கொடுத்து விடும், கோர்ட் டைவர்ஸ் கொடுத்து விடும். அதே போன்ற ஒரு பெண் அவள் கணவனை பிடிக்கவில்லை, அவள் வாழ விரும்பவில்லை என்றால் அவள் கோர்ட்ல போய் அப்ளை பண்ணணும், இந்த கணவனோட வாழ விரும்பவில்லை என்று. அப்ப கோர்ட் காரணம் கேட்கும், ஏன் காரணம் கேட்டா அந்த பெண் எனக்கு மனசு பிடிக்கலங்க, அதனால தேசியனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா எந்த கோர்ட்டும் ஏத்துக்காது. அப்ப அந்த பெண் என்ன சொல்லணும், வலுவான காரணம் சொல்ல வேண்டும். அப்ப அந்த பெண்ணுக்குள்ள காரணமா சட்டத்தில் என்ன சொல்லப்படுது என்றால், ஒரு ஆண்மகன் ஆண்மையற்றவனாக இருந்தால் இவனுடைய இல்லறத்திலே இவளுக்கு வேண்டிய தகுந்த திருப்தியை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அவள் டைவர்ஸ் கேட்கலாம் என்று இருக்கும் பொழுது அந்த காரணத்துக்கு போடுவா, இவன்கிட்ட ஆண்மையே இல்லை, இதுதான் எனக்கு காரணம் சொல்லி, எனக்கு என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை இவனால் என்று காரணம் சொல்வாள், அவளுக்கு டைவர்ஸ் கிடைத்துவிடும். இதனால் ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்னாகும், பின் வாழ்க்கை, ஒரு நடத்தை கெட்டவள் என்ற பட்டத்தோடு ஒரு டைவர்ஸ் வாங்குவாளேனால் அவள் பிறகு அவளுடைய சமுதாயத்தில் அவளுடைய நிலைமை என்ன, அவள் இன்னொரு ஆணை திருமணம் முடிக்க முடியுமா, அவள் இரண்டாவது திரும்ப மறுமணம் செய்ய முடியுமா, வேற எந்த ஆனால் திருமணம் முடித்துக் கொள்வானா, ஏற்கனவே முதல் கணவனிடத்திலிருந்து நடத்தை கெட்டவள் என்ற சான்றிதழோடு ஒரு டைவர்ஸ் வாங்குவாளையானால் அவளை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும், அவள் சமுதாயத்தில் வேசியாகவோ விபச்சாரியோ ஆவதை தவிர வழியே கிடையாது. அதே போன்று ஒரு ஆண்மையற்றவன் என்ற காரணத்தோடு ஒரு டைவர்ஸ் வாங்குவானையானால் அந்த ஆணுக்கு இன்னொரு பெண்ணோட திருமணம் கிடைக்குமா, அப்போ அவன் விபச்சாரியா விபச்சாரம் செய்யக்கூடியவனாக மாறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட காரணங்களை வைத்து டைவர்ஸ் கொடுப்பதனால் அந்த பெண் விபச்சாரியாக மாறுகின்றால் அல்லது அந்த ஆண் விபச்சாரம் செய்பவனாக மாறுகின்றான். இதுதான் இன்றைய சமுதாயத்திலே டைவர்ஸ் என்ற சட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய உள்ள குளறுபடிகள், அசிங்கங்கள். இதற்கெல்லாம் மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஒரு அற்புதமான சட்டத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தான். என்ன சட்டம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், அப்படி வாழ முடியவில்லை என்ற பட்சத்திலே இந்த தலாக்குடைய உரிமையை ரப்பல் ஆலமீன் ஒரு ஆண்மகனிடத்தில் கொடுத்து விட்டான், கணவனுடைய உரிமையை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நீ சேர்ந்து வாழ விரும்பவில்லையா, அதற்கும் அல்லாஹ் வழிமுறையில் வைத்திருக்கின்றான். எடுத்தவனே முட்டாய் சாப்பிட்ற மாதிரி தலாக் தலாக் தலாக் என்று பைத்தியகரத்தனமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஷரியத்துடைய சட்டத்தை நான் பின்பற்றுவதில்லை என்று இந்த விஷயத்தில் ஆண்கள் பின்பற்றுவதில்லை. எந்தளவுக்கு என்றால் திருமணத்திலே நாம் சரியத்தை பார்ப்பதில்லை, ஆனால் தலாக்கில் மட்டும் சரியத்தை பார்ப்போம். திருமணம் செய்யும் போது சரியத்தை பார்ப்பதில்லை. அங்கே மகர் என்பது ஒரு பெண்ணுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு சூரிட்டி தொகை. ஒரு பெண்ணுக்காக 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ மொத்தமாக ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டும் ஒரு ஆண்மகன் பெண்ணுக்கு சூரிட்டி கூட தொகையாக. அந்த சூரிட்டி தொகை எதற்காக வேண்டுமென்றால் மகர் என்பது ஒரு கால் பிற்காலத்திலே அந்த ஆண்மகன் திடீரென்று அவளை தலாக் சொல்லிவிட்டால், தலாக் சொன்ன பிறகு அவளுக்கு வேறொரு கணவன் கிடைக்கவில்லை என்றால் அதுவரை அவள் வாழ்க்கை எப்படி நடத்துவது? ரோட்டில் இருந்து பிச்சை எடுப்பாளா? அல்ல, தன்னுடைய உடலை விட்டு சம்பாதிப்பாளா? அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தக்க பாதுகாப்பு தான் ஒரு பெண் அவள் மகர் தொகையாக ஒரு பெரிய தொகையை வாங்க வேண்டும் தன்னுடைய கணவனிடத்திலிருந்து. ஒரு ஷூரிட்டியாக, ஒரு செக்யூரிட்டி தொகையாக, ஒரு பெரிய டெபாசிட் தொகையாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை பின்ன இவன் வேணாம்னு சொல்லி தலாக் சொல்லிட்டான்டா, அந்த பெண்ணுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படக்கூடாது, மற்றவர்களுக்கு கையேந்தக்கூடாது என்பதற்காகத்தான் மகர் என்ற ஒரு அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் வகுத்து கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? பின்னால் தலாக்கை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், ஆண்களே நீங்கள் உங்களுடைய பெண்களை தலாக்கு சொல்லிவிட்டால் கூட, தலாக்கு சொல்லும் பொழுது அவளுக்கு கொடுத்த மகர் தொகையை திரும்ப கேட்காதீர்கள். நான் உனக்கு மகர் கொடுத்தேன் இல்லையா, என் மகரை திரும்பத்தா என்று கேட்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றான், அது ஒரு தங்க புதையலாக இருந்தாலும் தங்க குவியலாக இருந்தாலும் திரும்ப கேட்காதீர்கள். ஒரு தங்க குவியலையே நீங்க நகைத்தா நீங்க மகராக கொடுத்திருந்தால் கூட திரும்ப கேட்காதீர்கள். அப்ப என்ன பொருள் அதற்கு? ஒரு பெண் நினைத்தால் அவள் மகராக ஒரு தங்க குவியலை கூட கேட்கலாம். ஒரு ஆண் அவன் சக்தி உள்ளவனாக இருந்தால் ஒரு தங்க குவியலை கூட அவன் மகராக கொடுக்கலாம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஆண்கள் பெண்கள் மகர் தொகையை அதிகப்படுத்தி கொண்டே செல்கின்றார்கள். பெண்கள் மகர் தொகையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேதனைப்பட்டு, இப்படி பெண்களுடைய மகர் தொகை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, ஆண்களுக்கு மனைவி கிடைக்காமல் போய்விடுமே, பெண் கிடைக்காமல் போய்விடும் என்று ஒரு முறை ஹுத்பாவில் ஏறி, பெண்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இப்படி மகர் தொகை நீங்கள் அதிகரித்து கொண்டே சென்றால் ஆண்களால் மகர் கொடுக்க முடியாது, திருமணம் நடத்த முடியாமல் போய்விடும், ஆகவே கொஞ்சம் மகர் தொகையை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க என்று உபதேசம் செய்தார்கள் ஹுத்பாவிலே, மெம்பரிலே. பின்னால் வரிசையில் இருந்த ஒரு வயதான பெண்மணி, அந்த பெண்ணை யாரும் கல்யாணம் பண்ண போறதில்லை, அந்த பெண்ணை யாரையும் மாப்பிள்ள பார்க்க போறதில்லை, ஒரு வயதான கிழவி. அந்த கிழவி எழுந்திருத்தால், அமீருல் மூமினே, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த உரிமை இந்த மகர்த்தொகையை பெறுவது என்பது, அதை குறைக்க சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உமர் ரலியல்லாஹு ஹுத்பாவினால் பாதிக்கப்பட்ட பெண் அல்ல, ஒரு வயதான கிழவி. அந்த பெண்ணின் யாரும் மாப்பிள்ள பார்க்க போறதில்லை, அவளை யாரும் பெண் எடுக்க போவதில்லை, அவளுக்கு மகர் கிடைக்க போறதில்லை, கொடுக்க போறதில்லை. ஆனாலும் அந்த பெண்மணி ஒரு வயதான கிழவி எழுந்திருத்து, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த உரிமை மகரை நீங்கள் வேண்டிய அளவுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று, அதை தடுப்பதற்கு யார் உரிமை கொடுத்து சொன்னவுடன் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படவில்லை, அந்த பெண்ணுக்கு மறுப்பு சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்ல ஹாதிஹில் அஜூஸா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே என்னுடைய ஆட்சியின் கீழே இது போன்ற கிழவிகளை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். எதற்காக சொல்லு என்றால், மகர் என்பது ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படக்கூடிய அவ்வளோ பெரிய தொகை. அந்த தொகையை இன்னைக்கு யார் கொடுக்குறோம் சரியத்திலே? அதை எங்கே பின்பற்றுகின்றோம்? மகர் தொகையை முறையாக கொடுக்கின்றோமா? அந்த மகர் தொகையை முறையாக கொடுக்காததினால்தான் தலாக் என்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது, தலாக் என்பது ஒரு மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. திடீர்னு ஒரு தலாக் விட்டுட்டா அந்த பெண்ணு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? அவர் ஏழை பொண்ணாச்சே, அவளுக்கு என்ன வழி? வாஸ்தவம் தான். அதற்குத்தான் அந்த பெண் முன்கூட்டியே மகரை வாங்கியிருக்க வேண்டும். அந்த மகரை வாங்குறதுக்கு என்னங்க வழி? கல்யாணம் வந்தால் மகர் கொடுக்கவே மாட்டேங்கிறான், அஜரத்து சொல்லி வற்புறுத்த முடியாது. அப்போ என்ன, அந்த அவனை வற்புறுத்துவதற்கும் மகர் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கும் என்ன வேண்டும்? காசியாக இருப்பவர்களுக்கு அதிகாரம் வேண்டும். காசியா இருப்பவர்களுக்கு சரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் வேண்டும். மகர் தொகை இவ்வளவு எழுது, ஏமா நீ கேளு மகர் தொகை எவ்வளவு வேணும் சொல்லு, அந்த மகர் தொகையை கொடு, அப்பதான் நிக்கா எழுதுவேன் என்று அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்காக வற்புறுத்துவதற்காக காசிகளுக்கு அதிகாரம் வேண்டும். அப்படி அதிகாரம் வந்துவிட்டால் காசிகள் வலியுறுத்துவாங்க அந்த பெண்ணை, எப்படி, ஏமா நீ மகர் கேளு, உனக்கு எவ்வளவு வேணும் கேளு, நாளைக்கு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா நீ ரோட்ல நிப்ப, அதனால இப்பவே கேட்டுக்க எவ்வளவு மகர் வேணும், அந்த பெண் எனக்கு இவ்வளவு மகர்த்தா என்று கேட்பால் இந்த மகரை கொடுத்தால் தான் உனக்கு நிக்கா செய்து வைப்பேன் என்று காசி சொல்லும் பொழுது அந்த உரிமையும் அந்த சட்டமும் அந்த பவரும் காசிக்கு இருக்கும் பொழுது பெண்ணுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். ஆனா இந்த அரவேட்டை காட்டு கிறுக்கி கோர்ட்ல போய் காசியுடைய இருக்கிற பவரையும் புடுங்கு, அப்பதான் பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கிராமத்தில் சொல்வார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்று. அதுலேயும் அந்த பெண்ணும் கொஞ்சம் அதிகாரம் படுத்த பெண்ணாக, கொஞ்சம் சட்டம் படுத்த பெண்ணாக, கொஞ்சம் முதலமைச்சருடைய வகுப்பு தோழியாக முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து விட்டால் அது ஆணவம் தலைவிரித்து ஆடும் போல தெரிகிறது, திமிர் தலைவிரித்து ஆடும் போல தெரிகிறது. முதலமைச்சருடைய வகுப்பு தொழிலாக இருந்தால் முதலமைச்சர் இது போன்ற பெண்களை கண்டித்து ஒடுக்காவிட்டால் முதலமைச்சரையும் அவருடைய வகுப்பு தொழிலும் சேர்த்து இந்த சமுதாயம் புறக்கணிக்கும். ஏனென்றால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு முன்பாக யாரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த மார்க்கம் இந்த சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான சட்டங்கள் வழங்கியிருக்க, தெளிவான தீர்வு இருக்க, நம்முடைய சமுதாய மக்கள் இஷ்டத்துக்கு தவறான முறையில் தலாக் கொடுக்கின்றார்கள், மகரை ஒழுங்காக கொடுப்பதில்லை. இந்த தவறை நமக்குள் பேசி தீர்க்க வேண்டும். நான் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும், புத்திமை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுங்கள் என்று அல்லது அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்க வேண்டும். இவர்கள் மகரை ஒழுங்காக கொடுப்பதில்லை, மகரை வாங்கி கொடுக்கக்கூடிய பவரை காசிக்கு கொடுங்கள், சரியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு காசிக்கு பவர் கொடுங்கள், அந்த காசிக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கும் அப்படி சரியத்தை மீறுபவனை ஜெயிலில் அடைப்பதற்கும் காசிக்கு பவர் கொடுங்க என்று கோர்ட்ல போய் வழக்கு தாக்கல் செய்தால் அது நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு காசியுடைய பவரை பிடுங்கிவிட்டு இருக்கக்கூடிய மற்ற சரியத்துடைய சட்டத்தை பிடுங்கிவிட்டு நீங்க கோர்ட் வந்து நீங்களே கையில் எடுத்து தலாக் கொடுங்க என்று சொன்னால் கோர்ட்டில் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன, தலாக்கு குடும்ப வழக்குகள். அந்த குடும்ப வழக்குகளில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றாலும் இப்படி ஒரு ஆண்மகனை ஆண்மையற்றவன் என்று சொன்னாலோ அல்லது ஒரு பெண்ணை நடத்திக்கிட்டவள் என்று சொன்னால்தான் அங்கு தலாக் கிடைக்கும், டைவர்ஸ் கிடைக்கும். இதனால் தான் ரப்புல் ஆலமீன் தலாக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை ஒரு ஆண்மகனிடத்தில் ஒப்படைத்தான். நீங்கள் எப்படி, அதுவும் முதலிலே உங்களுடைய மனைவி உங்களுக்கு கட்டுப்படவில்லை, இருவர் ஒருவருக்கொரு ஒத்துப்போகவில்லை என்றால் நீங்கள் இரண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசி சமாதானமாகுங்கள், இல்லையா படுக்கையை விட்டு பிரியுங்கள், அல்லது ஹக்கமமின் அகலியோ ஹக்கமமின் அகலியா, அல்லது இரண்டு குடும்பத்தார் உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணுங்க, ரெண்டு குடும்பத்தார் உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணுங்க. இந்த கவுன்சிலிங் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதமான வழிமுறை. இங்கே நாம் ஷரியத் கோர்ட்டில் பார்க்கின்றோம், எத்தனையோ வழக்குகளே சகோதரி இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான வழக்குகளே பிரச்சனை என்னவென்றால் கணவனுக்கு மனைவிக்கு இல்லை, ரெண்டு பேருடைய குடும்பத்தார் தான் பிரச்சனையே, ரெண்டு பேர் குடும்பத்தார் தான் பிரச்சனை. இவன் 6 மாசமா ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, செல்போன்ல பேச வாய்ப்பில்லை, கணவன் மனைவியும் நேரில் பேச வாய்ப்பில்லை, அப்படிப்பட்டவர்களை பிரிஞ்சு தான் தீர்வேங்கிற கோபத்தோடு அவனும் வந்து நிற்பான், அந்த பெண்ணும் எனக்கு இந்த புருஷனை வேண்டாம் அப்படின்னு வந்து நிற்பா. அவர்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அல்லாஹ் ரசூலுடைய உபதேசம் சொல்லி ரெண்டு பேரும் முதல்ல ரூம்ல தனியா போங்க, உட்காந்து உங்களோட பேசிட்டு வாங்க என்று சொல்லும் பொழுது நான் 6 மாதமாக 8 மாதமாக எலியும் பூனையுமாக சண்டை போட்டு பிரிய வேண்டும் என்று வந்தவர்கள் உள்ளே ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சிரிச்சுட்டே வெளியே வருவாங்க, சந்தோஷமா சேர்ந்து வாழ்றாங்க. அப்படின்னு சட்டம் அதை சரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தலாக் கொடுப்பது காசியுடைய வேலை அல்ல, தலாக் கொடுப்பது காசியுடைய வேலை அல்ல, ஷரியத்து காசிக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் ரெண்டு பேரையும் விசாரித்து கவுன்சிலிங் பண்ணி அந்த தலாக் சட்டப்பூர்வமானது என்று எழுதி கொடுப்பது மட்டும் தான் காசியுடைய வேலை தவிர தலாக் கொடுப்பது என்பது அது அந்த கணவனுடைய சொந்த உரிமை. ஷரியத்துடைய அடிப்படையிலே ஒரு ஆண்மகனுடைய சொந்த உரிமை. அந்த அடிப்படையில் சகோதரர்களே ஷரியத்தை நாமும் பின்பற்ற வேண்டும், ஷரிய சட்டத்தை நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இது போன்ற பைத்தியகரத்தனமாக கோர்ட்டுக்கு போவது, கோர்ட்டில் போய் அங்கே இருப்பவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா இந்த மாதிரி பிரச்சனை நம்மகிட்ட வராது, நம்ம மூக்கை உள்ள நுழைச்சி அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ண முடியுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல மீடியாக்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் மீடியாக்களில் போட மாட்டாங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு பொம்பளை வந்து சொன்ன உடனே அந்த மீடியாக்களில் போட்டு பத்திரிகையில் போட்டு பார்த்தீங்களா முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லையா, ஒரு முஸ்லீம் பொம்பளை வந்து சொல்றா, முஸ்லிம் பொம்பளை கோர்ட்டில் வந்து சொல்றா முஸ்லிம் பெண்களுக்கு உரிமையே இல்லையா என்று மேற்கத்திய மீடியாக்கள் பிரச்சாரம் செய்வதற்கும் இப்படிப்பட்டவர் வழிவகுக்கிறார் என்றால் நிச்சயமாக இது போன்ற பெண்களிடத்திலே அல்லாஹ்வும் கிடையாது, ரசூலும் கிடையாது, தீனும் கிடையாது, ஒரு மண்ணாங் கட்டியும் கிடையாது. இவர்களிடத்தில் இருப்பது ஒரே ஒரு அடையாளம், ஏதோ ஒரு முஸ்லிம் பெயர் பலகை, அவ்வளவுதான். அந்த பெயர் பலகையை வைத்துக் கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு எதிராக இது போன்ற பெண்கள் களம் இறங்கும் பொழுது அருமை சகோதரர்களே இதிலே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், நாம் பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டத்தை முழுமையாக நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாதனால்தான், அல்லாஹ் சொன்ன தீர்வை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ளாதனால்தான் இது போன்ற மோசமான விளைவுகளும் இது போன்ற கடும் விமர்சனங்களும் நம்மை நோக்கி வருகின்றன. இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஹராமாக்கி அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நிராகரித்து குஃப்ரிலே கொண்டு விழக்கூடிய இது போன்ற பெண்மணிகள் உருவாவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றாதனால்தான். அதனால் தான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலாக்கை பற்றி ஹதீஸ்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளவு தெளிவான சட்டங்கள், உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் எத்தனை அரசியல் ஆய்வாளர்கள், அல்லது எத்தனை சமூக ஆய்வாளர்கள், எத்தனை பெரும் பெரும் நீதிபதிகள், ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் உட்கார்ந்து யோசித்து எழுதினாலும் இது போன்ற ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட முடியாது. அவ்வளவு அற்புதமான சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தலாக்கை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், சலாசுன் ஜித்துஹுன்னு ஜித்துன் வ ஹஸ்லுஹுன்னு ஜித்துன், மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் வேண்டுமென்று சொன்னாலே தலாக் ஆகிவிடும், வேண்டுமென்று சொன்னாலே தலாக் ஆகிவிடும், நீங்கள் விளையாட்டாக சொன்னாலே தலாக் ஆகிவிடும், வேணும்னு சொன்னால் தலாக்கு, வேணும்னு சொன்னால் நிறைவேறிவிடும், விளையாட்டாக சொன்னால் நிறைவேறிவிடும். முதல்ல நிக்கா, ரசூலா சொன்னாங்க, ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்த்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படி கேட்குறான், அந்த பெண்ணும் சரின்ட்டா, முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேர் கணவன் மனைவி ஆயிட்டாங்க, கணவன் மனைவி ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சரியத்துறை சட்டம். அதுக்கப்புறம் நான் விளையாட்டாக தான் கேட்டேன், நான் சும்மா பேசி கேட்டேன் என்று சொன்னால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நான் அவனை தலாக் விட்டுறேன் அப்படின்னு சொன்னான், அதுக்கப்புறம் ஒரு பேச்சுக்கு சொன்னங்க, விளையாட்டுக்கு சொன்னங்க, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தலாக்காக ஆகிவிடும். அதே போன்ற சொல்லாச்சும் மூணா சொன்னாங்க, ரஜா தலாக்கு விட்ட பெண்ணை சரி சரி தலாக்க நான் மறுத்துட்டேன் திரும்ப வா என்று அழைத்து கொண்டால் அந்த தலாக்கு காலாவதி ஆகிவிடும், திரும்ப கணவன் மனைவியாக வாழலாம். அதற்கு பிறகு நான் விளையாட்டாக சொன்னேன், வேடிக்கையாக சொன்னேன் சொல்ல முடியாது. இப்படி மூன்று விஷயங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் விளையாட்டாக சொன்னாலும் ஆகிவிடும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆம்பளைங்க என்ன பண்ணுறது சொன்னா, இஷ்டத்துக்கு மனைவியை ஒரு தலாக்கு, ரெண்டு தலாக்கு, மூணு தலாக்கு, தலாக் தலாக் தலாக் தலாக் என்ன தஸ்மி மணி சுருட்டுற மாதிரி தலாக் சொல்லுவான், தஸ்மி வச்சு உருட்டுற மாதிரி தலாக் தலாக் தலாக் தலாக். அப்புறம் அது கோபத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகினாலும் சார் ஏற்றத்து பேசிட்டே இருந்தாலா, அதனால உச்சகட்டத்தை தலாக் சொல்லிட்டேன். நான் கேட்பது அவர்களிடத்தில் என்னவென்றால், உன்ட்ட கடையில் ஒருத்தன் வேலை செய்யணும், வேலைக்காரன் கடுமையாக உன்னை கோவப்படுத்திட்டான், கோபத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டேன், அவனை பார்த்து தலாக்னு சொல்லுவியா? உன்னுடைய சகோதரி உன்ட்ட ஏற்றத்து பேசிட்டா, ரொம்ப திட்டா, வாழ் வந்த பிள்ளை திட்டா, கடுமையான கோபமாகி போச்சு, அவளை பொடி உன்னை தலாக் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சகோதரியை பார்த்து சொல்ல மாட்டாய். மனைவியை பார்த்து மட்டும்தான் தலாக் சொல்கிறாய், எவ்வளவு கோபத்தில் சொன்னாலும் இவள்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் நினைச்சுதான் சொல்ற, அதனால தலாக் ஆயிடுச்சு, தலாக் ஆயிடுச்சு. அருமை சகோதரர்களே, நாம் நிக்காவுடைய சட்டத்தை தெரிந்திருப்பதை போன்று தலாக்குடைய சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய ஜமாத்துகள், நிறைய அமைப்புகள் மார்க்கம் தெரியாம, அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியாம, மூணு தலாக் சொல்லு, மூணு தலாக் சொல்லு, மூணு தலாக் சொல்லுவது ஹராம் என்று பெருமானா சொல்லி வச்சிருக்கிறார்கள். மூன்று தலாக் ஒரே நேரத்தில் சொல்வது மிகப்பெரும் பாவம், அது ஹராம் என்று எச்சரிக்கின்றார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவியை நான் மூன்று தலாக் ஒரே இடத்துல சொல்லிவிட்டேன்னு சொன்னபொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தலாபு ஃபி கிதாபில்லாஹ் வ அன ஃபீக்கும், என்னப்பா நான் உயிரோடு இருக்கும்பொழுதே அல்லாஹ்வுடைய வேதத்தோட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் உயிரோடு இருக்கும்பொழுதே அல்லாஹ்வுடைய வேதத்தோட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா, எவ்வளவு கடினமான வார்த்தை. ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் ஒரே நேரத்தில் இருந்த இடத்துல மூணு தலாக் சொல்வது பெரும் பாவம், பெரும் ஹராம் என்று பெருமானா எச்சரிக்கின்றார்கள். ஆ, மூன்று தலாக் சொன்னால், மூன்று தலாக் சொன்னால், ஒரு தலாக் நிகழுமா, மூன்று தலாக் நிகழுமா, அது அதற்கு உமர் ரலியல்லாஹு காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. மூன்று தலாக் சொன்னால் மூன்று தலாக் ஆகிவிடும் என்று. ஆனால் மூன்று தலாக் சொல்வது ஹராம். தலாக் சொல்லும் முறை என்ன? ஒரு கணவன் ஒரு மனைவியை தலாக் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், அவள் மாதவிடாய் அல்லாத நேரத்திலே, மாதவிடாய் முடிந்து சுத்தமாகி அதற்கு பிறகு ரெண்டு பேரும் வீடு கூடாத நேரத்து நிலையிலே அவளை தலாக் சொல்ல வேண்டும். இதுதான் தலாக்குடைய சட்டம். மாதவிடாய் முடிந்து சுத்தமாகி சுத்தமானதற்கு பிறகு இரண்டு பேரும் வீடு கூடாத நிலையில் இருக்க வேண்டும். இருந்த நிலையில் ஒரு மனைவி தலாக் சொல்ல வேண்டும். எப்படி தலாக் சொல்ல வேண்டும்? ஒரே ஒரு தலாக் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும், இவரும் பிரிந்து இருக்க வேண்டும். இந்த இத்தா பிரியர் மூன்று மாத இடைகட்ட காலத்திலே, இந்த பிரிவினை காலத்திலே ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு, ரெண்டு பேரும் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு, ரெண்டு பேரும் சிந்திக்க வாய்ப்புண்டு. அதற்கு அல்லாஹ் மூன்று மாதம் தவணை கொடுக்கின்றான். இந்த மூன்று மாத தவணையிலே அவளும் சிந்திப்பாள் தன்னுடைய கணவனுடைய பிரிவை, இவனும் சிந்திப்பான் மனைவியுடைய பிரிவை. இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு பேரும் மனம் திருந்தி, சரி நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், சரி ஏதோ தப்பு நடந்து போச்சு, சேர்ந்து வாழலாம் என்று ரெண்டு பேரும் விரும்பினால், மறுபடியும் அந்த கணவன் வந்து அந்த மூன்று மாத இடைவெளியிலே வந்து, சரி என்னுடைய தலாக்கை வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், வா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கலாம். அதுக்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் கிடையாது. மூன்று மாத தவணை முடிந்து விட்டதென்றால், அந்த யுத்தத்து பிரியர் முடிந்து விட்டதென்றால், முடிந்த பிறகு அதற்கு பிறகு அந்த கணவன் விரும்புகின்றான், அடடா நல்ல மனைவி இழந்துட்டுமே, ஏதோ தப்பு செஞ்ச வாஸ்தவம் தான், திரும்ப சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறான். அல்லது மனைவி விரும்புகிறாள் என்றால், ரெண்டு பேரும் மனம் ஒத்து மறுபடியும் ரீமேரேஜ் செய்ய வேண்டும், திரும்ப ரெண்டு பேரும் நிக்கா செய்ய வேண்டும், புது நிக்கா செய்ய வேண்டும். எப்போ மூன்று மாதம் தவணை முடிந்து விட்டால், சரியத்தில் பேசிக்கான சட்டம் புரிஞ்சுங்க, தலாக்குடைய சட்டம் முதல் ஒரு தலாக்கு தான் சொல்லணும், அந்த ஒரு தலாக்கு சொல்லி மூன்று மாத இடைவெளிக்குள் ரெண்டு பேரும் வாபஸ் பெறும் விரும்பினா அந்த தலாக்கை வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக தொடரலாம். மூன்று மாதம் தவணை முடிந்து விட்டால் ரெண்டு பேரும் மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணலாம். ரீமேரேஜா? அப்போ மறுபடியும் மண்டபம் முடிக்கணுமா? மறுபடியும் 1000 பேர் சோறு போடணுமா? அப்புறம் மறுபடியும் வரதட்சணை வாங்கணுமா? நம்ம அதெல்லாம் கல்யாணம் இப்படி தானே கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். கல்யாணம் டாலே 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கணும், 100 பவுன் வகவான அப்ப நகை போடணும், பெரிய மண்டபம் பிடிக்கணும், பெரிய ஆடம்பரம் பண்ணணும், அப்படிதான் கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் இதெல்லாம் இல்லை என்பதால் அல்லாஹ்வுடைய ஷரியத் எளிதாக்குகின்றது. ரீமேரேஜ் ஈஸியாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போ அந்த பெண்ணை, மறுபடியும் அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தடவை செய்வதற்கு உரிமை உண்டு. இந்த மாதிரி ரீமேரேஜ் பண்ணுவதற்கோ தலாக்கை வாபஸ் பெறுவதற்கோ ரெண்டு தடவை சான்ஸ் இருக்குது. மூன்றாவது தடவையும் தலாக் சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு பிறகு ரீமேரேஜ் செய்ய வாய்ப்பில்லை. அதற்கு பிறகு ரீமேரேஜ் செய்வதற்கோ திரும்ப அந்த பெண்ணை வாபஸ் பெறுவதற்கோ வாய்ப்பில்லை. ஆ, அதற்கு பிறகும் ஷரியத் நீங்கள் ரெண்டு பேரும் கம்பல்சரி விரும்புறீங்கடா, அப்போ ஷரியத் ஒரு வித்தியாசமான சட்டத்தை சொல்கிறது. என்ன சட்டம்? அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணை திருமணம் செய்து வைத்து அந்த ரெண்டு பேரும் வீடு கூடி அந்த ஆண் அந்த பெண்ணை தலாக்க விட்ட பிறகு அந்த பெண்ணுடைய இத்தா முடிந்த பிறகு மறுபடியும் புதுசாக நிக்கா பண்ணலாம். இது தலாக்கினுடைய அடிப்படையான சட்டம். அருமை சகோதரர், இந்த சட்டங்கள் இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் இன்றைக்கி ஈஸியாக தலாக் தலாக் தலாக் மூணு தலாக் ஒரே நேரத்தில், எங்கேயுமே ஷரியத்தில் மூன்று தலாக் ஒரே நேரத்தில் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லையே. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி நடக்கவில்லையே. மூன்று தலாக்கையும் தவணை விட்டு பிரித்து பிரித்து தனித்தனியாக சொல்லுங்கள். ஆனாலும் மூன்று தலாக்கை ஒரே நேரத்தில் நிறைவேற்றிவிட்டால், ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டால், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பளித்தார்கள், இது நிதானமாக எடுக்க வேண்டிய முடிவிலே மக்கள் அவசரப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனையாக இந்த சட்டத்தை நிறைவேற்றினு சொல்லிவிட்டு சொன்னார்கள். மூன்று தலாக் சொல்லிவிட்டால் மூன்று தலாக்கும் ஆகிவிடும் என்று தீர்ப்பளித்தார்கள். அருமைக்குரியவர்களே, இந்த சட்டங்களை தெரியாமல் நம்ம ஈஸியாக முட்டாய் சாப்பிட்ற மாதிரி தலாக் தலாக் தலாக் என்று சொல்வது, சில ஜமாத்துகளே உட்காந்து ஒரு தலாக் சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை, மூணு தலாக் சொல்லு அப்போ தான் நாங்கள் ஃபத்வா தருவோம் ஜமாத்தில், விவரம் தெரியாமல் மார்க்கம் தெரியாமல். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிந்து கொள்வோம், நாமும் பின்பற்றுவோம், நடைமுறைப்படுத்துவோம். இது போன்ற மார்க்கம் தெரியாத தத்துப்பித்துகள் உளறி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காட்டி கொடுத்து குஃப்ரிலே போன்று விழக்கூடிய இந்த மோசமான பெண்மணிகளை போன்ற நிலையை விட்டு சமுதாயத்தை பாதுகாப்போம். வல்ல ரப்புல் ஆலமீனும் அதற்கு துணை செய்வானாக. நாமும் நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.